அதை அணைந்திடாத தெய்வமாகும் பாஜவலை. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அதை அணைந்திடாத தெய்வமாகும் பாஜவலை. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை. பாஜவலை அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை. நிலையே குலைந்தாய் உண்மையிலே, தன்னை மறந்தாடும் சிலையே, தங்க தமிழ் பாடும் கலையே கிளையே, கலையால் நிலையே குலைந்தாய் உண்மையிலே. குழமிரல் துணாடி உறவே கொண்டாடி, குழமிரல் துணாடி உறவே கொண்டாடி, கனிந்து முதிர்ந்த காதல் கனை நினைந்து மனம் குறுகிடுதும் வாழ்வினிலே. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அதை அணைந்திடாத தீபமாக்கும் பாஜவலை. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, இன்ப நிலை, இன்ப நிலை. என் சுவாமியின் குரல் கொஞ்சு மொழி குழந்தைகளை பிரிந்த போது, கொஞ்சு மொழி குழந்தைகளை பிரிந்த போது, நல்ல குலவுள தாமனைவிதனை இழந்த போது, நல்ல குலவுள தாமனைவிதனை இழந்த போது, தம்பி தன்னை பறி கொடுக்க நேர்ந்த போது, தம்பி தன்னை பறி கொடுக்க நேர்ந்த போது, சம்காரம் எல்லாம் அழிந்த போது வாழ்வு ஏது. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அதை அணைந்திடாத தீபமாக்கும் பாஜவலை, பாஜவலை, பாஜவலை. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, ஏது இன்ப நிலை, ஏது இன்ப நிலை, ஏது இன்ப நிலை.